அதான் சொல்றான் சார், தேய்க்கிறது தான் காதல ஊன்னு சொல்லுவான். பட்டம் வேணுமா உங்களுக்கு? ஓட்ட முடியல, பேட்டிக்கான் இல்லை, சத்த சத்தம் வேணுமா? அது அந்த சத்தம் அவருக்கு சந்தோஷம் வேணுமா? பூலாம் இருக்குது, பூ சாமிக்கு நான் வாங்கி இருக்கேன் பாண்டி.